தலைப்பு பாசி. வாசிக்காத வரிகள் நெஞ்சுக்குள் வசிக்கும். வாசித்ததும் சுவாசித்ததும் நான் ஆகுதே. வாசிப்பே நம் வாழ்வின் சுவாசம். வாசி அதையே நீ சுவாசி. நம்பு, வாசிப்பு புத்தகங்களோடு நிற்காது.